రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య కోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః. కన్నార్ కన్నపురం కడిగై కడిగమళుం தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கலிக்கின்றதிங்கென்றுகொளோ. 108 திவதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல ஒன்றான திருத்தலைச்சங்க நான்மதியம் என்கிற திவதேசம். இந்த திவ்யதேசத்தை நான்மதிய பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவா, தலைச்சங்காடு அப்படின்னு பிரசித்தியான திவ்யதேசம். ஆழ்வார் தலைச்சங்க நான்மதியம் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றேர். திருநாங்கூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான இன்னொரு திவ்யதேசம் இது. திருநாங்கூர்ல இருந்து கொஞ்ச தூரம் போனோமானா ஒரு காடு போல இருக்கக்கூடிய கழனிகள் சூழ்ந்த இடத்திலே தனியா இருக்கக்கூடியதான ஒரு திவதேசம். அதனாலதான் ஊர் பேர்லயே காடு அப்படின்னு வந்திருக்கு. நிறைய காட்டுக்கு நடுவே கழனிகளுக்கு நடுவே இருக்கக்கூடியதான திவதேசம். பெருமாள் மூலவர் நான்மதிய பெருமாள் அப்படின்னு திருநாமம். ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ற போது தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை அப்படின்னு சொல்றார். திருத்தலைச்சங்க நான்மதியம் என்கிற திவதேசத்திலே மேற்கு திசையிலே கோயில் கொண்டு எழுந்தருள் இருப்பவன் இந்த பெருமாள். இவன் விண்ணோர் நான்மதி, ஆகாசத்திலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியான அழகான சந்திரனை போலே மலர்ந்த முகத்தை உடையவன் அப்படின்னு கொண்டாடுறார். விரிகின்ற வெஞ்சுடர், சந்திரனை போல இருக்கானே அவ்வளவுதான் பிரகாசமா அப்படின்னா அப்படி இல்ல, சூரிய நாட்டமா நன்னா விரிந்து மலர்ந்து பிரகாசிக்கக்கூடிய தேஜஸும் உடையவன், சூரியனை போலவும் சந்திரனை போலவும் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறார். அந்த பெயரை கொண்டு நான்மதிய பெருமாள் அப்படின்னு திருநாமம் இவருக்கு. இவரை தலைச்சங்க பெருமாள்னு கூட சொல்றது உண்டு. தலை சிறந்த சங்குன்னு சொல்லக்கூடிய பாஞ்சகன்யத்தை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிற அப்படின்னாலே தலைச்சங்க பெருமாள்னு திருநாமம். வெண் சுடர் பெருமாள், சங்கு எப்படி வெண்மையா சுடர் விடுவதாக அழகா இருக்கிறதோ அந்த மாதிரியான திருமுக மண்டலத்தை உடைய பெருமாள்னு வெண்சுடர் பெருமாள் என்பதும் ஆழ்வார் கொடுத்த திருநாமம். இவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். படத்தை பாத்தீங்களானா மூலவரும் உற்சவரும் சேர்த்தியில் இருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான படம். பெருமாள் ரொம்ப பெரிய திருமேனி எல்லாம் இல்ல, குழந்தை மாதிரி சின்னதான திருமேனி தான். மேல் கரங்களாலே சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறார் பெருமாள். கீழ் இரண்டு கரங்கள்ல வலது கரம் அபயஹஸ்தமாகவும் இடது கரம் கதையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கரமாகவும் இருக்கிறது. உபயநாச்சிமார்கள் தாமரையை ஏந்தி கொண்டு அழகாக சேவை சாதிக்கிறார்கள். பெருமாள் உற்சவருக்கு வியோம ஜோதி பிரான் அப்படின்னு திருநாமம். வியோமம் அப்படின்னா ஆகாசம், ஜோதி அப்படின்னா ஒளி, ஆகாசத்தினுடைய ஒளி போலே பிரகாசமாக இருக்கக்கூடிய பெருமாள் அர்த்தம். வியோம ஜோதி பிரான் அல்லது ஆகாசத்திலே ஒளியை தரக்கூடிய சூரியனை போலவும் சந்திரனை போலவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய பெருமாள்னு திருநாமம். சுடர் அப்படின்னா தேஜஸ் அக்னி அப்படின்னு அர்த்தம். வெம்மையான சுடர், சூரியனுடைய சுடர் வெம்மையானது, அதையினாலே சூரியனை போன்ற பிரகாசமுடைய பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் தமிழில் அப்படியே வெஞ்சுடர் பிரான்னு பெருமாளுக்கு பெயர் கொடுக்கிறார். இது போக உற்சவருக்கு லோகநாத பெருமாள் அப்படின்னு திருநாமம். இந்த உலகங்களுக்கெல்லாம் நாத்தன், லோகநாத்தன், உலகநாத்தன் இதெல்லாம் உற்சவருடைய திருநாமம். உற்சவரும் அழகா மூலவரை போலவே திருமேனியில எந்த மாற்றமும் இல்லாமல் சங்கு சக்கரங்களையும் அபயஹஸ்தமும் கதையும் வச்சுட்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். தாயார் தனிக்கோயில் நாச்சியார், மூலவர் தாயாருக்கு தலைச்சங்க நாச்சியார்னு திருநாமம். தாயாருடைய படத்தையும் அடியன் ஷேர் பண்றேன், மூலவர் படத்தை. நல்ல ஆச்சரியமா ஆரஞ்சு நிறத்துல பட்டு உடுத்தின்ட்டு சேவை சாதிக்க கூடியதான தாயார். அவளுக்கு தலைச்சங்கனாச்சியார்னு பெயர். உற்சவர் தாயாருக்கு செங்கமலவள்ளின்னு திருநாமம். விமானம் சந்திர விமானம், தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. இங்க இன்னொரு சிறப்புன்னா, இங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் உற்சவர் அசல் குழந்தை, ரொம்ப சின்ன திருமேனியா தான் இருப்பா தாயார். ஆனா அத்தனை அழகு தாயாருடைய திருமேனி. அங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் உற்சவரை பிரத்யேகமா கூர்ந்து கவனித்து சேவிக்க வேணும். ரொம்ப சின்ன மூர்த்தியா இருந்தாலும் அத்தனை அழகோட வேலைப்பாடோட கூட பண்ணப்பட்ட விக்கிரகம் அது. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சம் அப்படின்னா, சந்திரனுக்கு, தேவர்களுக்கு, நித்திய சூரிகளுக்கு இவாளுக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை கொடுத்தான் பெருமாள். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம், மடல்ல ஒரு வரியை கொண்டும் மங்களாசாசனம் பண்றார். இப்படி ஒரு பாசுரம், மடலிலே ஒரு வரி என்று இரண்டு பாசுரங்கள் இந்த திவதேசத்திற்கு மங்களாசாசனம். இப்போ ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். அடியன் ஷேர் பண்றிருக்கிற படங்கள் மொத்தம் மூணு. மூலவர் உற்சவர் பெருமாள் சேர்ந்திருக்கிற படத்தை அனுபவிச்சா எடுத்து, தாயார் தனிக்கோயில் நாச்சியாரா இருக்கிற படத்தையும் அனுபவிச்சா எடுத்து, இன்னொரு பெருமாள் மூலவரா நின்று இருக்கிற பெருமாள் ஷேர் பண்றேன் அடியன். அந்த பெருமாளை தலைச்சங்க பெருமாள் அப்படின்னு சொல்றா. இந்த பெருமாள் எங்க இருக்காரு அப்படின்னா, கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில நாம நின்று சேவிக்கிற இடத்துல சைட்ல தின்ன போல ஒரு அமைப்பு இருக்கும். அது மேல நம்ம உள்ள நுழையறச்சா நம்மளை பாக்குறது போல பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த கஷேத்திரத்துக்கும் சங்கு சங்கத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, அதை பின்னாலே பார்க்க போறோம். ஆகையினாலே இந்த சங்கினங்கள், சங்கினுடைய அதி தேவத்தை, சங்கு தேவத்தைகள் இவாள்லாம் வந்து இந்த பெருமாளை வழிபட்டதாகவும், அதனுடைய ஞாபகமா இந்த எம்பெருமான் சங்கு வடிவத்திலே ஒரு விக்கிரகத்தோடு எழுந்தருள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெருமாள் நின்றுருக்கார். திருவேங்கடமுடையானாட்டுமா இடது திருக்கையை சம்சாரம் இடுப்பலவே என்று காட்பது போல வச்சுருக்கார், வலது திருக்கைய அபயஹஸ்தமா வச்சுருக்கார். மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திருக்கார் பெருமாள். ஆச்சரியமா மலர்ந்த முகத்தோட நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய பின்பக்கத்துல பாத்தீங்களானா சங்கு போல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஆளிலை கண்ணனாட்டுமா சங்குல பெருமாளுடைய திருமேனி செதுக்கப்பட்டதா தெரியுது. அவரை சங்கினங்கள், சங்கு தேவதைகள் இவாள்லாம் வந்து பெருமாளை பிரத்யட்சமா சேவித்து வழிபட்டு இருக்கா, அவளே அவளுடைய ஞாபகமா பெருமாளுக்கு தங்களை போன்ற அமைப்புடைய சங்கில பெருமாளை குடைவதாகிற இந்த விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி பிரதிஷ்ட பண்ணி சேவிச்சுட்டு போனான்னு சொல்றா. அந்த பெருமாளையும் பிரத்யேகமாக சேவித்துக் கொள்ள வேண்டியது. இப்போ ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். இந்த கஷேத்திரத்துக்கு ஸ்தலபுராணம் பெருசா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சுருக்கமான சின்ன ஸ்தலபுராணம் தான் திருமணி கூடம் திவதேசத்தை போல. பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தலபுராணம். சந்திரன் இருக்கானே, அவன் தன்னுடைய குரு பிரகஸ்பதியினுடைய மனைவி தாரைன்னு பெயர் அவளுக்கு. அவள் மீது தப்பா ஆசைப்பட்டு தப்பா நடந்துண்டான். ஆச்சாரிய பத்தினின்னு சொல்லக்கூடியவள் நம்முடைய தாயாருக்கு சமானம். ஆச்சாரிய பத்தினி, ராஜாவினுடைய பத்தினி, குருவினுடைய பத்தினி, இவாள்லாம் நமக்கு அம்மாவுக்கு சமானம். நம்முடைய தமையனார் அண்ணாவினுடைய பத்னியான மண்ணி, இவாள்லாம் நமக்கு தாயாருக்கு சமானம். நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெண்பால் ஆசிரியர்கள், அவா இருந்தான்னா டீச்சர்ஸ் இருந்தான்னா அவளும் நமக்கு அம்மா மாதிரி தான். நம்முடைய தமக்க அக்காவும் நமக்கு அம்மா மாதிரி அப்படின்னு பல பேரை அம்மாவாட்டோம்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி நமக்கு சம்பந்தம் இல்லைன்னாலும் யாரு நமக்கு நிறைய நாள் சாதம் போட்டிருக்காளோ அவளும் நமக்கு அம்மாவாட்டோம்னு சாஸ்திரம் சொல்றது. தன்னுடைய சொந்த ஆச்சாரியனான பிரகஸ்பதியினுடைய மனைவி இவனுக்கு சாட்சாத் தாயார போல அவள், இவனுடைய குரு பத்னி, ஆச்சாரிய பத்னி. அவளை தாயாராக நினைக்க வேண்டியவன் அவள் மீது தப்பு ஆசைப்பட்டு தப்பும் பண்ணுட்டான். இந்த விஷயம் பிரகஸ்பதிக்கு தெரிந்து பிரகஸ்பதி சந்திரனை சபிச்சுட்டார். சபிச்சுட்டு உனக்கு க்ஷயரோகம் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். க்ஷயரோகம்னு சொல்லக்கூடியது, க்ஷயம் அப்படின்னா அழியறது, நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகக்கூடிய ரோகம். அத சில பேர் குஷ்டரோகம்னு சொல்றா, சில பேர் காச நோய்ன்னு சொல்றா, ஏதோ அந்த காலத்திலே ரொம்ப மோசமாக இருந்ததான ஒரு ரோகம் அது. அந்த ரோகம் வரட்டும்னு சபிச்சுட்டார். சந்திரனுக்கு க்ஷயரோகம் வந்துடுத்து, தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து பூலோகத்திலே வந்து விழுந்தான். இது ஆச்சாரிய பத்னியை தப்பா ஆசைப்பட்டு அவளை அடைந்த அந்த மகா பாபத்திற்கான தண்டனை. இதுவும் அல்லாமல் தக்ஷ பிரஜாபதியினுடைய 27 பெண்களை, 27 நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய பெண்களை சந்திரன் மணந்து கொண்டான். அதிலே ரோஹிணி என்பவள் மட்டும் பேரழகியா இருக்கிறபடினாலே அழகில் சிறந்தவனான சந்திரன் எப்போதும் அவள் அழகில் ஈடுபட்டு அவளிடமேயே விழுந்து கிடக்கிறான். மற்ற பெண்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஆகையினாலே அந்த பெண்கள் எல்லாம் வருத்தப்பட்டு, எங்களுடைய வாழ்க்கை இப்படி வீணா போயிடுத்து, எப்பயும் ரோஹிணியோட இருந்துட்டு இருக்க, எங்களை எல்லாம் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை அப்படின்னு தக்ஷ பிரஜாபதியினிடத்திலே போய் வருத்தப்பட, அவர் சந்திரனை கூட்டு அறிவுரை சொல்றார். கல்யாணம் பண்ணின்ற எல்லோரையும் சமானமாக வைத்துக் கொண்டு கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டியது ஒரு ஆன்மகனுடைய கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேட்காமல் என் அழகுக்கு சமானமானவள் ரோஹிணி தான் அப்படின்னுட்டு கர்வத்தோட கூட மாமனாருடைய பேச்சை அவமதித்து, மற்ற பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறான்றதெல்லாம் கூட யோசிக்காமல் எப்போதும் ரோஹிணியோடயே இருந்து வந்தான். இதனால் தன்னுடைய பெண்கள் எல்லாம் அழறத பார்த்துட்டு வயரறிந்த தக்ஷனானவன் சந்திரனுக்கு சாபம் கொடுக்க, உன்னுடைய அழகு குறைந்து கொண்டே போகட்டும்னு சாபம் கொடுக்க, நல்லா பௌர்ணமி நிலாவாட்டமா பிரகாசிச்சுட்டு இருந்த சந்திரனானவன் அழகு குறைந்து அப்படியே தேஞ்சுண்டே வந்து சக்தியை இழந்து பூலோகத்திலே விழுந்தான்னு ரெண்டு விதமான சாபங்கள் சந்திரனுக்கு. இப்படி பூலோகத்திற்கு வந்த சந்திரன் தன்னுடைய சாபங்கள் நீங்க பெற்று பழையபடியும் அழகனா ஒரு தேவனா வரணும்ன்றதுக்காக பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி பல கஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ணிட்டு வரான். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலே சந்திர புஷ்கரணியை நிர்மாணம் பண்ணி, சந்திர புஷ்கரணியிலே தீர்த்தமாடி பெரிய பெருமாளை பிரத்யக்ஷாரம் பண்ணி, பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அங்கே சாபம் நீங்க பெறுகிறான். அதே மாதிரி திருமணிக்கூடம் என்கிற திவதேசத்திலே மணிக்கூட நாயக்கன் என்கிற வரதராஜ பெருமாளாலேயும் சாபம் நீங்க பெறுகிறான். அதே மாதிரிதான் திரு இந்தலூரிலே பரிமள ரங்கநாதனை சேவித்து அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே தபஸ் பண்ணி அங்கு சாபம் நீங்க பெறுகிறான் அப்படின்னுட்டு, இந்த 3-4 திவதேசங்கள்ல சந்திரனுடைய சாபத்தை நீக்குவதற்காகவே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இதெல்லாம் ஒரு ஒரு சாபம் ஒரு ஒரு இடத்துல நீங்குத்துன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு கல்பத்திலே ஒரு ஒரு இடத்திலே சாபம் தீர்ந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்படி சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக எம்பெருமான் எழுந்தருளிய க்ஷேத்திரங்கள்ல இது ஒண்ணுன்னு தெரியுது. இந்த தலைச்சங்காடுன்னு சொல்லக்கூடிய தலைச்சங்க நான்மதியத்திற்கு வந்து அங்கே ஒரு குளத்தை நிர்மாணம் பண்றான், ஒரு புஷ்கரணியை நிர்மாணம் பண்றான். சந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட புஷ்கரணி சந்திர புஷ்கரணின்னு பெயர் பெறுகிறது. அதிலே தினம் தீர்த்தமாடிண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு இந்த பெருமாளை நோக்கி தபஸ் பண்றான். அந்த பெருமாள் ஆச்சரியமா அவனுக்கு சேவை கொடுத்து அவனுடைய சாபங்களை எல்லாம் நீக்கிறார். நீக்கிட்டு உனக்கு விசேஷமா இன்னொரு அனுகிரகம் பண்றேன்னு அந்த முழு நிலாவை சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்கிறார் பெருமாள். ருத்ரன்னு சொல்லக்கூடிய தேவத்தை தலையிலே சூடி கொண்டிருப்பது பிறை நிலா, பிறை சூடின்னு பெயர் அவருக்கு. நிலவினுடைய ஒரு பிறையத்தான் இவர் சூடிட்டு இருக்கார். பெருமாள் பூர்ண சந்திரனையே தலையில சூடிட்டு இருக்கார். ஆகையினாலே நான்மதிய பெருமாள் அப்படின்னு வழங்கப்படுறார் பெருமாள். நான்மதி அப்படின்னா நாள்தோறும் நமக்கு ஒளியையும் குளிர்ச்சியையும் தரக்கூடிய சந்திரன் அர்த்தம். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து சந்திரனே வரலன்னா லோகம் இருட்டா ஸ்தம்பித்து போயிடாதா? கொஞ்சமான வெளிச்சம் தெரியறதுன்னா அதுக்கு யார் காரணம்? சந்திரன் தானே காரணம். ராத்திரி ஆயிடுத்துன்னா சூரியன் இல்லாதபடினாலே உஷ்ணம் போய் ஒரு குளிர்ச்சி வருது. அந்த குளிர்ச்சிக்கும் யார் காரணம்? சந்திரன் தான் காரணம். அப்படி நாள்தோறும் நமக்கு ஒளியையும் குளிர்ச்சியையும் தரக்கூடிய மதி, மதியா சந்திரன். அதனாலே நாள் பிளஸ் மதி, அது புணர்ச்சியிலே நான்மதியின் ஆறுது. அந்த நான்மதியை போல தினந்தோறும் பிரகாசிக்கக்கூடிய சந்திரனை போல, பௌர்ணமி சந்திரனை போல மலர்ந்த முகத்தோட அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் நான்மதிய பெருமாள். நான்மதி அப்படின்னுட்டு பூர்ண சந்திரனான பௌர்ணமி நிலவை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்ட பெருமாள்னு இன்னொரு அர்த்தமாருது. அப்படி ரெண்டு விதமான அர்த்தங்கள்ல இந்த எம்பெருமானுக்கு நான்மதிய பெருமாள்னு திருநாமம். வெண் சுடர் பெருமாள், சூரியனை போன்ற வெம்மையோடு கூட அத்தனை பிரகாசத்தோடு கூட ஜுவலிக்கக்கூடிய பிரகாசமான பெருமாள்னு திருநாமம் இவருக்கு. சந்திரனுடைய சாபம் நீங்கி போயிடுத்து, சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை பூர்ண சந்திரனா பெருமாள் தலையில சூட்டிண்டு அவனுக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணினார். இப்படி சந்திரனுடைய சாபத்தை தீர்த்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் நான்மதிய பெருமாள். ஆகையினாலே இவருக்கு சம்ஸ்கிருதத்திலே சந்திர சாப ஹர பெருமாள்னு திருநாமம். சந்திரனுடைய சாபத்தை ஹரித்தவன், ஹரித்தவன் அப்படின்னா இல்லாமல் பண்ணியவன், சந்திரசாபஹரன் திருநாமம். பெருமாள் கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கம் இருக்கிறது, அதற்கு பாண்டிதன்யம்னு பெயர். அந்த பாண்டிதன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு எல்லா சங்கங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியதான். சங்குகளிலே தலை சிறந்த சங்கு அது. தலை சங்கம் அப்படின்னா சங்கம் அப்படின்னா சங்கு, தலை சங்கம் அப்படின்னா சங்குகளுக்குள்ளே தலைவனை போல சிரேஷ்டமான உத்தமமான சங்கு. அப்படி உத்தமமான சங்கா இருக்கிறபடினாலதான் பெருமாள் அதை கையில ஏந்தின்று தன்னுடைய வாயிலே வைத்து ஊதுகிறான். அதனாலே சங்கினங்கள் எல்லாம் வழிபட்ட பெருமாள் ஆனபடியினாலே அந்த சங்குகளுக்கெல்லாம் அதி தேவதையாக இருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமாள், தலை சங்கத்தை கையிலே ஏந்திய பெருமாள் தலைச்சங்க பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த எம்பெருமானுடைய திருநாமமானது அனுபவிக்கப்படுகிறது. ஆழ்வார்களும் கூட எம்பெருமானுடைய திருமுகத்தை சந்திர ஒளிக்கு சமானமா சொல்றா பாருங்க. சந்திரனுடைய ஒளி எப்படி பிரகாசமா அழகா குளிர்ச்சியா இருக்கிறதோ அந்த மாதிரி திருமுகமுடைய பெருமாள்னு எத்தனை ஆழ்வார்கள் கொண்டாடுறா. ஆண்டாள் நாச்சியார் கதிர் மதியம் போல் முகத்தான்னு கொண்டாடினான். பெரியாழ்வாரோ திருநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மால் கேசவன் அப்படின்னுட்டு சந்திர மண்டலத்தை போல குளிர்ச்சியான பெருமாள் சிவந்த கண்களையுடைய கேசவன் கொண்டாடினார். சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்து அணவி மணிவண்ண உருவில் மால் புருடோத்தமன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறார். திங்கள் அப்பு வான் எரி கால் ஆகி திசைமுகனார் தங்களப்பன் அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறார். திங்கள் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். இப்படி பெருமாளுடைய திருமுக மண்டலமானது சந்திரனை போலே அழகாகவும் ஒளியோடு கூடியதாகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. யாருக்கு குளிர்ச்சி தருது? அடியவர்களுக்கு குளிர்ச்சி தருது. எத்தனை மனசு கஷ்டத்தோட ஒரு அடியவன் கோவிலுக்கு போய் இந்த பெருமாளை சேவித்தாலும் அவர் முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தினுடைய அழகிலே குளிர்ச்சியிலே இவன் மனம் குளிர்ந்து போயிடுறது. அந்த மாதிரி தானும் குளிர்ச்சியா இருந்துட்டு தன்னுடைய அடியவர்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பெருமாள் இவர். சங்க காலத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஊரா இந்த ஊர் இருந்திருக்கிறது. சங்க காலத்திலே காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு நாம எல்லாம் விசேஷமா கேள்விப்பட்டிருக்கோம். சிலப்பதிகாரம் நடந்த இடம், கோவலன் கண்ணகி இவா ரெண்டு பேருக்கும் நடந்த வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரமாக வடிக்கப்பட்ட இடம். இப்போ அந்த ஊரை பூம்புகார்னு சொல்றோம். அது கடற்கரை நகரம், ஒரு பெரிய சோழ நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கிய நகரம் அது. காவிரி பூம்பட்டினம், அதிலே திருவிழை மூதூர் அப்படின்னு அந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய தலைநகரம் குறிக்கப்படுகிறது. அங்குதான் அரண்மனை இருந்து இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. 28 நாள் அந்த விழாவை வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவா அந்த ஊர் ஜனங்கள்லாம் கொண்டாடினதா சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது. அப்படி சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய விசேஷமான நகரமாக இருக்கிறபடினாலே சமுத்திரத்துல கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் விற்பனை பண்ணி பிழைப்பது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வயிற்று பிழைப்பாக இருந்து வந்தது. அப்போ இந்த சமுத்திரத்துல கிடைக்கக்கூடிய சங்குகளை எல்லாம் கூட அவ வந்து சேகரித்து விதவிதமான சங்கை வித்தியாச வித்தியாசமான சங்குகளை எல்லாம் விற்பனை பண்ணிட்டு வந்தா. அதுவும் இல்லாம இந்த சங்க சேகரிச்சு சங்குல பேர் எழுதி கொடுக்கறது, சங்கல பட்டம் வரைஞ்சு கொடுக்கறது, சங்கையே ஒரு விக்கிரகமாட்டம் செதுக்கி கொடுக்கறது, அந்த மாதிரி சங்க கொண்டு என்னென்ன கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாமும் பண்ணி வித்துண்டு வந்தா. இதையெல்லாம் அவ பண்ணினதா சொல்லப்படுறது. இந்த காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய பூம்புகாருக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியதான இந்த தலைச்சங்காடுன்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் சங்ககால இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. அதனாலே சங்கு வாணிகம்னு சொல்லக்கூடிய சங்கு மற்றும் சங்கிலேருந்து பண்ணப்படக்கூடிய பொருள்கள் விற்பதற்கு தலை சிறந்த ஒரு மார்க்கெட் போல இந்த ஊர் செயல்பட்டதுனாலே தலைச்சங்காடு அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் அப்படின்னு இலக்கியங்கள் தெரிவிக்கிறது. இந்த ஊரை சேர்ந்த மாடலன் அப்படின்னு ஒரு பிராமணன், அவன் பொதிகமலையை பிரதட்சிணம் பண்ணிட்டு குமரியில போய் சமுத்திர தீர்த்தமாடி அப்படின்னா என்ன அர்த்தம், திரமிட தேசம் முழுக்க ஒரு யாத்திரையா போய் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஆடிண்டு திரும்பவும் தன்னுடைய சொந்தக்காரெல்லாம் வாழக்கூடிய தன்னுடைய ஊரான தலைச்சங்கானம் என்கிற இந்த தலைச்சங்காட்டுக்கு வந்தான் அப்படின்ற ஒரு செய்தியும் கூட சிலப்பதிகாரத்திலே உண்டு. சிலப்பதிகாரத்திலே தலைச்சங்க நான்மதியம் என்ற ஆழ்வாராலே பாடப்பட்ட இந்த ஊர் தற்போது தலைச்சங்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் சிலப்பதிகார காலத்திலே தலைச்சங்கானம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கிறது. தாழ்நீர் வேலி தலைச்சங்கானத்து நான்மறை உற்றிய நரம்புரி கொள்கை மாமறை முதல்வன் மாடலன் என்போன் மா தவ முனிவன் மலை வளம் கொண்டு குமரியம் பெருந்துரை கொள்கை ஏற்படிந்து தவர் முதல் பெயர்வோன் அப்படின்னுட்டு இந்த ஊரை சேர்ந்த மாடலன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிராமணன் பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி புதிகமலையை பிரதட்சிணமா வந்து குமரியிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆசேத்து ஹிமாச்சலம்னு பாரத தேசம் முழுக்க யாத்திரை போறது போல திரவிட தேசம் முழுக்க யாத்திரை போயிட்டு வந்த ஒரு உத்தமமானவன் அப்படின்னு சிலப்பதிகாரம் கொண்டாடுறது. அதுல இருந்து இந்த ஊருக்கு தலைச்சங்கானம் அப்படின்னு பெயர் இருந்ததுன்னு தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், சாதாரண விஷயம்தான். கான் கானகம் காணம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். தலைச்சங் காடுன்னு இப்ப சொல்றோம், அந்த காலத்துல தலைச்சங் காணம்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கான் கானகம் காணம் எல்லாம் காடுன்ற அர்த்தத்துலதான் வருது. இந்த பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு ரொம்பவும் அழகான சங்கு. ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய இந்த பெருமாள் ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த நுணுத்தமான திருமேனி அழகை உடையவர். உற்சவரை நின்னு நன்னா அனுபவித்து சேவிக்கணும். இங்க இருக்கக்கூடிய உற்சவர்கள் எல்லாமே ரொம்ப வேலைப்பாடு உள்ள நுணுக்கமா அழகா வடிவமைக்கப்பட்ட பெருமாள்கள். அது இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு ஏற்றம். அது ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிற போது கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கலிக்கின்றது இங்கு என்றுகுளோ அப்படின்னு அனுபவிக்கிறார். இது ஒண்ணுதான் பாசுரம் இந்த ஊருக்கு. திருக்கடிகையில இருக்கக்கூடிய யோகநர சிம்மன் சொல்லக்கூடிய பெருமாள், திருக்கண்ணபுரத்தில இருக்கக்கூடிய சௌரிராஜன் சொல்லக்கூடிய பெருமாள், இவாளை எல்லாம் நான் எப்போது போய் கண்குளிர சேவிக்க போறேன் அப்படின்னு சொல்ற போது ஆழ்வார் இந்த எம்பெருமானையும் நினைத்துக் கொண்டு இவனையும் எப்போது சேவிப்பேன் என்று இயங்குகிறார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம், குளிர்ச்சி பொருந்திய தாமரைகள் நிறைந்திருக்கக்கூடிய குளங்களை உடைய தலைச்சங்க நான்மதியம் தலைச்சங்காடுன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம், அதிலே மேல் திசையுள் அந்த திவ்யதேசத்தினுடைய மேற்கு திசையிலே மேற்கு பக்கத்திலே விண்ணோர் நான்மதியை, நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நாள்தோறும் சந்திரனை போல அழகையும் ஒளியையும் பிரகாசத்தையும் குளிர்ச்சியையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவனும் இந்த எம்பெருமான் தான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த எம்பெருமானே வைகுண்டத்திலும் இருந்து கொண்டு நித்திய சூரியர்களுக்கெல்லாம் சந்திரனை போல கண்ணுக்கு அழகு குளிர்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் தந்துட்டுருக்கானாம். விண்ணோர்களுக்கு அப்படின்னா விண்ணவர்கள் அப்படின்னு நித்திய சூரியர்களை சொன்னா வைகுண்டத்துல நாறுது, தேவர்களை சொன்னா பொதுவா ஆகாசத்திலே சந்திரன் போல பிரகாசிச்சுண்டு எல்லா தேவர்களுக்கும் மகிழ்ச்சி தரான்னு ஆறுது. விரிகின்ற வெம் சுடரை அப்படி பிரகாசமா விரிந்து கிடைக்கக்கூடிய சூரியனை போலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சந்திரன் சொன்னா பெருமாள் குளிர்ச்சியானவர் தான், அவருடைய ஒளி கொஞ்சம் தான், சூரியன் அளவுக்கு பெரிய பிரகாசம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. அடியவர்களுக்கு சந்திரனை போல அழகா குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர், பகைவர்களுக்கு சூரியனை போல வெம்மையோடு கூட கோபத்தோடு கூட பகைவர்களை அழிப்பவர். ஆகையினாலே வெம் சுடர் அப்படின்னார், வெறும் சுடர் இல்ல, வெம் சுடர். சூரியன் அத்தனை தூரம் அக்னி போல பிரகாசித்தாலும் எல்லோரையும் அழிச்சிடுறது இல்லையோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் சூரியனை போல வெம்சுடரா இருந்தாலும் அடியவர்களுக்கு யார் துரோகம் பண்றாலோ அபச்சாரப்படுறாலோ அவளைத்தான் அழிப்பான், மத்தவாளை ஒண்ணும் பண்றதில்லை, மத்தவாளை வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கக்கூடியவன். அப்படி சந்திரனை போலவும் சூரியனை போலவும் நித்திய சூரியர்களுக்கும் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் எல்லோருக்கும் சேவை சாதித்து எல்லோருடைய மனதிற்கும் ஆனந்தத்தை குளிர்ச்சியை தரக்கூடிய பெருமாள் இந்த தலைச்சங்க நான்மதியம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே மேற்கு திசையிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். அந்த எம்பெருமானை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கென்றுகளோ, அவனை என்னுடைய கண்ணு நிறைய பார்த்து அனுபவிக்கணும், சேவிக்கணும், சேவித்து கழிக்க வேண்டும். கழித்தல் அப்படின்னா மகிழ்ச்சி உறுதல், பெருமாளை சேவித்து மகிழ வேணும். அந்த நாள் என்றோ, அந்த நாள் என்று வருமோ, என்னைக்கு நான் போய் தலைச்சங்க நான்மதியத்துல பெருமாளை சேவித்து கண்களார கண்டு சந்தோஷப்படுவனோ தெரியலையேன்னு ஆழ்வார் ஏங்குகிறார். அப்படின்னா ஆழ்வார் ஒரு முறை சேவித்து மங்களாசாசனம் பண்ணினாலும் கூட இந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மனசை விட்டு நீங்கவில்லை. நமக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள், நமக்கு ரொம்ப பிடிச்ச திவ்யதேசம் தான் மனசுல நினைச்சுட்டே இருப்போம், திரும்ப எப்ப போக போறோம் அப்படின்னு. அடியன் சில திவ்யதேசங்களுக்கு போனேன்னா அந்த திவ்யதேசத்துல இருந்துட்டு இருக்கிறச்சியே மனசுல ஒரு சின்ன கவலை வரும், நாய் ஆயிடுத்து புறட்டு போகணுமே, இன்னைக்கு மத்தியானம் கிளம்பணும், ராத்திரி கிளம்பணும், திரும்ப எப்ப வருவோம்னு தெரியலையே அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாலேயே பிரியற அந்த ஒரு வருத்தம் வரும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சது விதேசமா, ரொம்ப பிடிச்ச பெருமாளா இருக்கிறபடினால ஒரு முறை சேவித்த மங்களாசாசனம் ஆயிட்டா கூட ஆழ்வாருக்கு திருப்தி வரல. திரும்ப அந்த எம்பெருமான கண்ணார கண்டு மகிழ்வது என்னைக்கோ அப்படின்னு ஆழ்வார் ஏங்குறார். அதற்கு ஒரு காரணம், ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருவாளி திருநகரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஒரு திவ்யதேசம் இது. ஆழ்வார் ஊர் பக்கம் பெருமாளிவர். திருக்கண்ணபுரத்திலும் திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரத்திலும், இந்த தலைச்சங்காடுன்னு சொல்லக்கூடிய தலைச்சங்க நான்மத்திய திவ்யதேசத்திலும் நித்தியவாசம் பண்ணுகிற எம்பெருமான்களை எல்லாம் நான் என்னைக்கு கண்ணார கண்டு மகிழப் போறனோன்னு தன் மனசுக்கு பிடித்த எம்பெருமான்களை எல்லாம் ஆழ்வார் வெளியிடுறார். திருக்கண்ணபுரம் பெருமாள் சொல்லவே வேணாம், ஆழ்வாருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை காலக்ஷேபம் பண்ணின ஆச்சாரியன் அவர். அதனால விசேஷமா நிறைய பாசுரங்களால தன்னுடைய ஆச்சாரியனை மங்களாசனம் பண்றாரு திருமங்கை ஆழ்வார். அப்படி ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் வைத்துக் கொண்டாலும் சரி, இல்ல பரகால நாயகின்னு சொன்ன இந்த பெண் எப்போதும் பெருமாள் பின்னாடியே ஓடுறாளேன்னுட்டு அவளுடைய தாயார் அவளை கொண்டு நீனிலா முற்றத்திலே தனி சிறையிலே வைத்து விட்டால் அப்போது கூட அவள் இருந்து பார்த்தா கண்ணுக்கு நேர திருக்கண்ணபுரம் தெரியறது. அப்படி பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய காதலியா திருக்கண்ணபுரத்து சௌரிராஜன கணவனாக காதலனாக அனுபவிக்கிறாள்னு வச்சுண்டாலும் சரி, பதி பத்னி சம்பந்தம்னு வச்சுண்டாலும் சரி, ஆச்சாரிய சிஷ்ய பாவம்னு வச்சுண்டாலும் சரி, ஆழ்வாருடைய மனதை கொள்ளை கொண்டவன் சவரி பெருமாள் திருக்கண்ணபுரம் பெருமாள். திருக்கடிகையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அக்காரக்கணின்னு ஆழ்வார் பேர் கொடுக்கிறார். அது இன்னும் விசேஷம். அது நம்மாழ்வார் தான் அக்காரக்கணின்ற வார்த்தையை பயன்படுத்தினார், வேற யாரும் பயன்படுத்தல. திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாலே இவர் தான் கடைக்குட்டி ஆழ்வார், இவருக்கு முன்னாலதான் இருக்கா எல்லாரும். அந்த 11 பேர்ல நம்மாழ்வாரை தவிர யாரும் அக்காரக்கணின்ற வார்த்தையை பயன்படுத்தல. அக்காரம் அப்படின்னா வெள்ளம் சர்க்கரைன்னு அர்த்தம், கனின்னா பழம் அர்த்தம். வெள்ளத்தையோ சர்க்கரையோ தனியா சாப்பிட்டாலும் சுவைதான், பழத்தை தனியா சாப்பிட்டாலும் சுவைதான், ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டா எத்தனை போகியமா இருக்கிறதோ அது போல இந்த எம்பெருமான். அப்படின்னா என்ன, கண்ணநாட்டம் ராமநாட்டம் முழுக்க மனுஷ சரீரத்தோடு வந்தப்போ ஒரு தனி ஆனந்தம், ஒரு அனுபவம், ஒரு அழகு. பன்றியா மீனா ஆமையா வந்த போதும் அது ஒரு அழகு. இங்கு மனித உடலையும் சிங்க தலையையும் கொண்டு பெருமாள் சேராத இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நிருசிம்மன அவதாரம் பண்ணினான். அது எப்படி இருக்குன்னா, பழத்தோட சர்க்கரையும் தேனையும் வெள்ளத்தையும் கலந்து சாப்பிடுறது போல இன்னும் போகியமா மதுரமா இருக்குன்னு கொண்டாடுறார். அதனால அக்காரக்கனி, அக்காரமும் கனியும் கலந்து சாப்பிடுவது போன்ற சுவையை சுகத்தை அளிக்கக்கூடிய பெருமாள்னு திருநாமம். எக்காலத்து எந்தையாய் எண்ணுள் மண்ணில் மற்ற எக்காலத்தும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுந்தும் எம் அக்காரக்கணியே உன்னையானே அப்படின்னு அனுபவிக்கிறார் நம்மாழ்வார் அக்காரக்கணின்னு சொல்லக்கூடிய பெருமாள். ஆனா நன்னா பாருங்க, அங்க அக்காரக்கணின்னு மட்டும்தான் சொல்றார். திருக்கடிகைன்ற திவ்யதேசத்தினுடைய பெயர் குறிப்பிடல. அக்காரக்கணின்னு வேற பெருமாளை கூட சொல்லலாமே, இந்த லட்சுமி நிருசிம்மனை தான் அப்படின்றதுக்கான குறிப்பும் கூட அங்க இல்ல. எம் சிங்கப்பிரான் அப்படின்னோ நிருசிம்மன்னோ எந்த சப்தமும் கிடையாதுங்க. ஆனால் நம்மாழ்வார் அக்காரக்கணின்னு குறிப்பிட்டது அவரைத்தான் அப்படின்னு எப்படி சுவாமி நிர்ணயமா சொல்றோம் அப்படின்னா, அவருடைய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானமாக 6 பிரபந்தங்களை எழுத வந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் தான் நம்மாழ்வார் அக்காரக்கணின்னு சொன்னது திருக்கடிகை பெருமாளைத்தான் அப்படின்றது நிரூபிக்கப்படுறது. திருமங்கை ஆழ்வார் என்ன பாடுறார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ் சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து உயிந்து போனேனே. நம்மாழ்வார் அக்காரக்கணின்னு சொன்னார். அந்த அக்காரக்கணி யார் சுவாமின்னு பல நாளா கேள்வி எல்லோருக்கும். அதற்கு நம்மாழ்வாருக்கு பல காலம் கழித்து அவதாரம் பண்ணின திருமங்கையாழ்வார் அவருடைய 4 பிரபந்தங்களுக்கு 6 பிரபந்தங்களை வியாக்கியானமாக பண்ண வந்தவர். அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ இல்லையோ. எங்க நம்மாழ்வார் சொன்ன அக்காரக்கணி யாருன்னா, கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கணி. திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான மலை மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய அக்காரக்கணி அப்படின்னு சோழசிம்மபுரம் லட்சுமீந்திர சிம்மன் தான் அந்த அக்காரக்கணி. ஆகையினாலே நம்மாழ்வாராலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் நமக்கு கலியன். நம்மாழ்வார் அக்காரக்கணின்னு அனுபவித்ததனாலோ என்னவோ அதை இவர் தான் கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கணின்னு தெளிவா ஸ்தாபித்து வெளியிட்டதனாலோ என்னவோ அவரும் ஆழ்வாருக்கு உள்ளம் கவர்ந்த கல்வனா, ஆழ்வாருடைய மனசு ரொம்ப போட்டு உருக்கக்கூடிய அடிக்கடிக்கு வந்து என்ன சேவின்னு சொல்லக்கூடிய பெருமாள், ஆழ்வார் மனசு தொட்டுட்டான் பெருமாள். ஆக இப்படி பல காரணங்கள்னாலே திருக்கண்ணபுரம் பெருமாள், திருக்கடிகை பெருமாள், எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தலைச்சங்கடான்மதிய பெருமாள், இவளை எல்லாம் நான் திரும்ப என்னைக்கு போய் மனசார கண்ணார கண்டு சேவித்து மகிழ போறேன்னு ஆழ்வார் இயங்கக்கூடியதாக அமைகிற பாசுரம். இதை அவாவா அவாவா ஊர் ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை எப்படி அனுபவிப்போமோ அந்த உணர்ச்சியோடு அனுபவித்தாலே இந்த பாசுரத்தை, இந்த எம்பெருமானை, இந்த க்ஷேத்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். பெரிய திருமடல்ல கூட ஆழ்வார் நன்னீர் தலைச்சங்கனான் மதியை அப்படின்னு வர்ணிக்கிறார். நல்ல நீர்வளம் மிக்க தலைச்சங்க நான்மதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நிலவை போன்ற எம்பெருமானையும் அங்கு அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக ஆழ்வாராலே அனுபவிக்கப்பட்டவன் இந்த எம்பெருமான். பிள்ளை பெருமாள் இயங்கார் இந்த திவதேசத்து எம்பெருமான் விஷயமாக ஒரு பாடல். செப்புங்காலாதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலுமாயி நின்றான் கைப்பால் அலைச்சங்கம் ஏந்தும் அணியரங்கத்தம்மான் தலைச்சங்கனான் மதியத்தான். கைப்பால் அப்படின்னா கையிலே அலை சங்கம், அலைகளை உடைய சமுத்திரத்திலிருந்து தோன்றிய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம், அலைகளுக்கு நடுவே அலைகளோடு கூட சமுத்திரத்திலே பிறந்தது பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம், அந்த சங்கத்தை கையிலே ஏந்தி கொண்டு அணி அரங்கத்தம்மான் அழகிய ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தலைச்சங்க நான்மதியத்தான் திருத்தலைச்சங்க நான்மதியம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற சுவாமி. தலைச்சங்காடு தலைச்சங்க நான்மதியம் தான் திவதேசம், இங்க எங்க ஸ்ரீரங்கநாதன் வந்தார் என்ன சம்பந்தம் அப்படின்னா, திருநாங்கூர் திருப்பதிகள் எல்லாம் அனுபவிக்கிற போது இந்த 11 பெருமாளும் இதற்கு முன்னாலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட வேறு திவதேசத்தின் பெருமான்களே திரும்ப இங்க வந்து சேவை சாதிக்கிறான் பார்த்தமோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த கஷேத்திரத்துக்கும் ஏதான சம்பந்தம் இருக்குமான்னா அப்படி இல்லை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எப்படின்னா தீவிர ரங்கநாத பக்தர் அவர், சொல்ல போனா ரங்கநாத பரமைகாந்தின்னு சொல்லணும் அவரை. தொண்டரடி பொடியாழ்வாரை போல ரங்கநாதனான பெரிய பெருமாளை தவிர வேற யாரையும் பாடாதவர் அவர், வேற யாரையும் பாடவே மாட்டார், பாடினதே இல்லை. எதுவா இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதர் ஊசல், ஸ்ரீரங்க நாயகியார் ஊசல், திருவரங்க தந்தாதி, திருவரங்க கலம்பகம்னு எந்த பிரபந்தம் பாடினாலும் ரங்கநாதன் ரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கத்து விஷயமாவே பாடிட்டு இருந்தார். ஆனா ஆச்சரியமா ஆழ்வார்களை போல பக்தியோடு பாசுரங்கள்லாம் எழுதுறாரு அப்படின்னு பெருமாளுக்கு இவருடைய பாசுரங்கள்ல ரொம்ப ஆசை. திருவேங்கடமுடையார் என்ன பண்ணினா இவர் வாயால நாமளும் பாட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவருடைய சொப்னத்திலே போய் ஐயங்காரே என்ன பத்தியும் பாடுங்கன்னு கேக்குறான். இவரோ தொண்டரடி பொடியாழ்வார போல தீவிரமான ரங்கநாத பக்தர் இவர், ரங்கநாதனை தவிர வேற பெருமாளை கூட சேவிக்க மாட்டார் இவர், ஸ்ரீரங்கத்தை விட்டு நகரவே மாட்டேன், கனவுல வந்து நான் தான் திருவேங்கடமுடியான் என்ன பாடு அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்ற, அரங்கனை பாடிய வாயால் எந்த குரங்கனையும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். மந்திபாய் வடவேங்கட மாமலைன்னுட்டு திருப்பான் ஆழ்வார் மங்களாசனம் பண்ணினார் திருவேங்கடமலையை, மந்தின்னு சொல்லக்கூடிய குரங்குகள் பாய்ந்து இங்கும் அங்கும் தாவி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமலைன்னு, மந்தின்னா குரங்கோ இல்லையோ, அப்படி குரங்குகள் நிறைய இருக்கக்கூடிய மலை, அந்த குரங்குகளோட இருப்பவன் எவனையும் நான் பாடமாட்டேன் அப்படின்னுட்டு அவர் ரைமிங்கா அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடமாட்டேன்னு சொல்லிட்டார். பெருமாள் நினைத்தார் எல்லா பெருமாளும் ஒண்ணுதான், ஸ்ரீமன் நாராயணனாகிற நானே அங்க ரங்கநாதனாகவும் இருக்கிறேன், இங்க திருவேங்கடமுடையானாகவும் இருக்கிறேன், ஆகையினாலே எல்லோரையும் பாடலாம் தப்பில்லைன்னு அவருக்கு உணர்த்தணும், அவர் வாயாலே பாசுரம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு லீலையை நடத்தினான் பெருமாள். என்ன பண்ணா அப்படின்னா இவருக்கு உடம்புல ஒரு நோய் வந்துடுத்து, ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுத்து, ரொம்ப நாளா இவரால வந்து எழுந்து நடக்க முடியல, கைங்கரியம் பண்ண முடியல, அப்படி சோர்ந்து போயிட்டார். அந்த கஷ்டத்திலையும் பெருமாளை சேவிக்காம இருக்க முடியாதுன்னுட்டு பெரிய பெருமாளை சேவிக்கலான்னு போனார். போனவருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி. ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கானோ இல்லையோ, அந்த இடத்துல ரங்கநாதனுக்கு பதில் திருவேங்கடமுடையான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சேவிக்கிறார் இவர். அங்க ரங்கநாதனே சேவை கொடுக்கல இவருக்கு, திருவேங்கடமலை சீனிவாசன் தான் சேவை கொடுக்கிறான் படுத்துண்டு. அப்படியே அதிர்ச்சியா போயிடுச்சு இவருக்கு. அப்ப பெருமாள் அசரீரியா சொல்றார், நான் தான் திருவேங்கடமலையில் இருக்கிறேன், நான் தான் ரங்கநாதன், அதனால என்ன பேதம், என்ன பாடினா என்ன பாடுங்கோ அப்படின்னு சொல்லவே, திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்னு திருவேங்கடமுடையான் மேல கூட 108 பாசுரங்கள் பாடினார் பிள்ளைப்பெருமாளையங்கர். அதன் பிறகு எதற்கு வம்பு, எல்லா பெருமாளையும் பாடிவிடலாம் அப்படின்னுட்டு 108 திருப்பதி அந்தாதின்னு 108 பெருமாளையும் பாடுறார். இதெல்லாம் சாதித்தவன் யாருன்னா எங்க திருவேங்கடமுடையான் தான். இவர் திருவேங்கடமுடையானை பாடுவதற்கு முன்பு, இந்த 108 திருப்பதி அந்தாதி பாடுவதற்கு முன்பு ரங்கநாதன ரங்கநாச்சியார ஸ்ரீரங்கத்தை மட்டுமே பாடினாரோ இல்லையோ, அது அப்படியே உடம்புல ஊறி போயிடுத்து. இந்த ரங்கநாதனே எல்லா திவ்யதேசங்கள்லயும் பெருமாளா எழுந்தருளி சேவை சாதிக்கிறான்றது தெரிந்தவர் இவர். ஆகையினாலே எந்த பெருமாளை பாடினாலும் வாயில ரங்கநாதன் வந்துடும் இவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ரங்கநாதன் தான் இங்க தலச்சங்கரான் மதியத்துல சேவை சாதிக்கிறான், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ரங்கநாதன் தான் திருமலையில சீனிவாசனா நிக்கிறான் அப்படின்னு அவருடைய அனுபவம். உண்மைதானே அது? அந்த மாதிரி அழகிய அலைகள் இங்கும் அங்கும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமுத்திரத்திலே தோன்றிய பாஞ்சஜன்யத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எங்க ரங்கநாதன் திருத்தலை சங்கநான்மதியம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன் தான் அவன். அவனை பத்தி சொல்லணும்னா செப்பும் கால் அவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆதவனும் சூரியனும் திங்களும் சந்திரனும் வானும் ஆகாசமும் தரையும் பூமியும் அப்பும், அப்புன்னா ஜலம், ஜலமும் கால் அப்படின்னா காத்து, காலும் காற்றும் கணல் அப்படின்னா நெருப்பு, கணலும் அக்னியும் ஆய் நின்றான், ஆகி நிற்கிறான். அதாவது சூரியனாகவும் சந்திரனாகவும் ஆகாசமாகவும் பூமியாகவும் ஜலமாகவும் காற்றாகவும் அக்னியாகவும் நிற்கக்கூடியவன் யாருன்னா எங்க ரங்கநாதன் தான். அதே ரங்கநாதன் தான் திருச்ச தலைச்சங்க நான்மதியத்திலே தலைச்சங்க பெருமாளாகவும் இருக்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ணார எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் எம்பெருமான் தான். அப்படின்னா என்ன, அதுக்கெல்லாம் அந்தராத்மாவா பெருமாள் இருந்துட்டு அதையெல்லாம் தன்னுடைய சரீரமா வச்சுட்டு காப்பாத்துறான் பெருமாள்னு அர்த்தம். நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடைன்னு திருமணி செய்ப்பிரான் சொன்னது போல, கண்ணுக்கு தெரியக்கூடிய தத்துவங்கள் அனைத்தையும் எம்பெருமானுடைய திருமேனியாகவே அனுபவிக்கிறார் ஐயங்காரும் கூட. அலைச்சங்கம் ஏந்தும் கையான்னு சொன்னார், ஆச்சரியமான சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன். அந்த அலைச்சங்கம் என்பதற்கு அலைகள் இருக்கக்கூடிய கடல்ல தோன்றிய சங்கம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அலைத்தல் அப்படின்னா வருத்தப்பட செய்தல், வருத்துதல் அர்த்தம். யார வருத்தப்பட வைக்கிறது, எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு யார் எதிரியா இருக்காளோ அவளை வருத்தப்பட வைக்கிறது சங்கம். எப்படி, பெருமாள் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணணும் யுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான்னா முதல்ல என்ன பண்றான், தன்னுடைய இந்த தலைச்சங்கம்னு சொல்லக்கூடிய பாஞ்சஜன்யத்தை வாயிலே வைத்து ஊதுகிறான். அந்த மங்களமான சப்தம் அப்படி விண்ண பிளப்பது போல லோகத்திலே ஓன்னு ஒழிக்கிறது அப்படியே. இது நல்லவர்களுக்கெல்லாம் வயத்துல பாலை வாக்குறது, பெருமாள் வந்துட்டார் பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதிட்டார், இனிமேல் துஷ்டர்கள் எல்லாம் ஒழிய போறா, நாம எல்லாம் நிம்மதியா இருக்க போறோம். இவளுடைய வயறு மனசெல்லாம் குளிர்றது. அதே நேரம் அடியவர்களுக்கு பகைவர்களா இருக்கக்கூடிய துஷ்டர்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கு பயத்தை கலக்கிறது. எம்பெருமான் வந்துட்டான் சம்ஹாரம் பண்ண போறான், நம்ம ஒழிந்தோம் என்று பயத்தை ஏற்படுத்துறது. ஆகையினாலே தன்னுடைய பெரிய ஒளின்னு சொல்லக்கூடிய சப்தத்தினாலே அடியவர்களுக்கு எதிரிகளான துஷ்டர்களை அழைக்கக்கூடிய, அதாவது வருத்தப்பட செய்யக்கூடிய சங்கம் என்றும் ஒரு அர்த்தம். சமுத்திரத்திலே அலைகளோடு கூடிய சங்கம் அப்படின்னு அனுபவித்தா இந்த சங்கம் அழகாக வெண்மையாக குளிர்ச்சியாக இருக்கிறது, யாருக்கு, அடியவர்களுக்கு என்கிற அனுபவம். அழைத்தல் அப்படின்னா வருத்தப்பட செய்தல், வருத்துதல் அப்படின்ற அர்த்தத்திலே கொண்டால் அடியவர்களுக்கு எதிரிகளை நடுங்க வைக்கக்கூடிய ஓடவிடக்கூடியதான சங்கம் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன தெரியறதுன்னா, பெருமாள் ஆயுதங்கள் ஏந்தி கொண்டிருப்பது துஷ்டர்களை அழிப்பதற்காக, அடியவர்களை காப்பதற்காக. அது மட்டுமல்லாமல் அடியவர்களுக்கு அழகா பெருமாள் ஆயுதம் ஏந்தி சேவை சாதித்து அவர்களுடைய மனசை குளிர செய்வதற்காக பல அர்த்தங்கள் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அழகான எம்பெருமான், எங்கும் எல்லாவுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாகவும் இந்த கஷேத்திரத்திலே நான்மதிய பெருமாளாகவும் இருக்கிறான்னு சுவாமியினுடைய அனுபவம். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம், வியோம ஜோதிரி தீரிதா சசிசரஸ்தீரே அருணாப்ஜாதவா பூர்வாம்போதி முகஸ்தலாருணவனாக்கியாதே புரே கேசரே சாந்திரே சந்திரனிபே விமுக்த பவினாம் பிருந்தை சுரை சேவிதா நித்யைராஸ்ரித பாத்ம பத்மயுகல சாக்ஷாத் கிருதோ பாசதே. வியோம ஜோதிஹி இதி ஈரிதா, வியோம ஜோதிஹி என்று சொல்லப்பட்ட எம்பெருமான், பெருமாளுக்கு வியோம ஜோதி பிரான்னு திருநாமமும் இல்லையோ. அருணாப்ஜா அப்படின்னா அருணம்னு சொல்லக்கூடிய கமலத்திலே இருந்து தாமரையிலே இருந்து தோன்றியவள் அர்த்தம். தாயாருக்கு செங்கமலவள்ளின்னு திருநாமம். இங்க செங்கமலத்தை போன்று அழகாக இருக்கக்கூடியவள், செங்கமலத்திலிருந்து தோன்றியவள், செங்கமல கொடி போன்று வளைந்து நெளிந்து இருக்கக்கூடியவள், செந்தாமரையை போன்ற அழகான கண்களை உடையவள்னு பல அர்த்தம். அருணாப்ஜா செங்கமலவள்ளி தாயார். தவஹா அப்படின்னா அவளுடைய கணவனான எம்பெருமான் அர்த்தம். ஆக பெருமாளுக்கு வியோமஜோதி பிரான்னு திருநாமம், தாயாருக்கு செங்கமலவள்ளின்னு திருநாமம். பூர்வாம் போதி முகா, கீழே கடல், அதாவது இந்த திவதேசத்திற்கு கிழக்கு பக்கத்துல பார்த்தா பெரிய சமுத்திரம், கிழக்கு கடல்னு பெயர், அதற்கு கீழே கடல்னு பெயர். அதுதான் காவிரி பூம்பட்டினம் பீச். அது அதை நோக்கி சேவை சாதிப்பது போல எம்பெருமான் கிழக்கை நோக்கி கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். எங்க அப்படின்னா தல அருண வன, தல தலை, அருண செம்மை, வனம் காடு, தலை செங்காடு அப்படின்றத தல அருண வனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே மாத்திரர். புறம் அப்படின்னா ஊர்னு அர்த்தம். தலைச்செங்காடுன்னு சொல்லக்கூடிய ஊரிலே கேசரே சாந்திரே சந்திரனிபே, கேசரம் அப்படின்னா ஆகாசத்திலே தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். பறவைகளுக்கெல்லாம் கேசரங்கள்னு பெயர். எது ஆகாசத்துல தெரியறதோ அதுக்கு கேசரம்னு பெயர். பறவைகள் மட்டுமல்ல விமானமும் கூட ஆகாசத்திலே தெரிவது. அப்போ இந்த விமானத்தை பத்தி சொல்ல வர, சாந்திரே சந்திரனிபே, சந்திரனை போன்று அழகாகவும் குளிர்ச்சியாகவும் ஒளி தரக்கூடியதாகவும் விளங்கக்கூடிய சந்திர விமானத்தினுடைய நிழலிலே பவினாம், பவம் அப்படின்னா சம்சாரம், பவி அப்படின்னா சம்சாரிகள், அதாவது பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சம் போறதுக்கு தயாரா இல்லாமல் சாதாரணமா தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவளாலே வணங்கப்படக்கூடியவனாக விமுக்த பவினாம், இந்த சம்சாரத்திலே இருந்து விடுபட்டவர்களான, சரணாகத்தை பண்ணின பிரபன்னாலான முக்தாத்மாக்கள், மோட்சத்துக்கு போனவா இல்ல மோட்சத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற பாகவதா, இவாளாலையும் கூட சேவிக்கப்படுபவனாக. சுரை சேவிதா, தேவர்களாலே எல்லாம் சேவிக்கப்படுபவனாக. நித்யைஹி, நித்தியசூரிகளாலே சேவிக்கப்படுபவனாக. ஆஸ்ரித பாத பத்ம யுகலஹா, சம்சாரிகள் மோக்ஷத்துக்கு போறதுக்கு சித்தமா இருக்கிறவா, மோக்ஷத்துக்கு போனவா, தேவர்கள் நித்தியசூரிகள் இவா எல்லோரும் அடைகிற சரணாகதி பண்ணுகிற இரண்டு திருவடி தாமரைகளோடு கூட சாக்ஷாத் கிருதோ பாசதே. இப்ப யாருடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ அவளுக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்து விளங்குகிறான். யாரெல்லாம் சொல்லிட்டு வந்தார், சந்திரனை சொன்னார், சந்திரனுக்கு காட்சி கொடுத்த அவனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாள், தினம் சம்சாரி ஜனங்கள்லாம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு இருக்கா, அன்னைக்கும் சேவித்தா இன்னைக்கும் சேவிக்கிறா, எல்லா பொதுமக்களுக்கும் சேவை கொடுக்கக்கூடிய பெருமாள், முக்தாத்மாக்கள் சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு போனவாலும் வந்து இந்த எம்பெருமான் அனுபவிக்கிறா உற்சவ காலங்கள் முதலிய காலங்கள்ல, சந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த எம்பெருமானை வந்து சேவிக்கிறா, இந்திர விழான்னுட்டு காவிரி பூம்பட்டினத்திலே நடந்ததுன்னு சிலப்பதிகாரம் சொல்ற போது இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் அந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது. அப்போ அருகில இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை வந்து தேவர்கள் எல்லாம் கோஷ்டியா சேவித்துக் கொள்ளிருப்பார்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அதனாலே தேவர்களாலே பிருந்தைகி, கூட்டம் கூட்டமா தேவர்கள் வந்து 33 கோடி தேவர்களும் கூட்டம் கூட்டமா வந்து சேவித்த பெருமாள் இவன், நித்தியசூரிகளாலே சேவிக்கப்பட்ட பெருமாள் இவாளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துண்டு அவளாலே வணங்கப்பட்ட ரெண்டு திருவடி தாமரைகளோடு கூட பெருமாள் நான் இருக்கிறேன், என்னுடைய திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறேன், உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பது போல விளங்குகிறான் இந்த கஷேத்திரத்தில். வியோமஜோதி பிரான் என்றும் நான்மதிய பெருமாள் என்றும் வெஞ்சுடர் பெருமாள் என்றும் திருநாமமுடைய பெருமாள் செங்கமலவள்ளி தாயாரோடு கூட திருச்சலைச்சங்க நான்மதியம் என்கிற இந்த க்ஷேத்திரத்திலே சந்திர புஷ்கரணி கரையிலே சந்திர விமான நிழலிலே கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்துக் கொண்டிருப்பவனாக சந்திரன் தேவர்கள் மனிதர்கள் முக்தர்கள் நித்தியசூரிகள் பாகவதர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய ரெண்டு திருவடிகளே தஞ்சம் சரணாகதி என்று காட்டிக்கொண்டு இங்கே ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான்னு இந்த ஸ்லோகம் அனுபவிக்கிறது. வியோமஜோதிரி தீரிதா சசிசரஸ்தீரே அருணாப்ஜாதவா பூர்வாம்போதி முகஸ்தலாருணவனாக்கியாதே புரே கேசரே சாந்திரே சந்திரனிவே விமுக்த பவினாம் பிருந்தை சுரை சேவிதா நித்யைராஸ்ரித பாத பத்மயுகலா சாக்ஷாத் கிருதோ பாசதே ஸ்ரீமதே செங்கமலவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ லோகநாத பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.